நற்றினை வழங்கும் திறமைக்கொரு சவால். நேற்றைய சவாலாக ஜொலித்தது இதோ. இந்த புண்ணங்களை இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணன் நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. இன்றைய சவாலாக ஒலிக்கிறது, சவாலை ஏற்றுக்கொள்ளும் நேயர்கள் தங்கள் பதிலை 8220 9999 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது info@natrini.org என்ற முகவரிக்கு இமெயில் மூலமாகவோ தங்கள் பதில்களை தெரிவிக்கலாம்.